ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜயதிகிருபயாரங்கிணிநியஸ்தபாரம் தத்சம்ப்ராப்தாகமாந்தத்வதேமனுகணம் சுஷ்டதாபூர்ணமக்ரியம் ஸ்ரேஷ்டஸ்ரீரங்கராமானுஜமுனிகருணாலப்தமோக்ஷாஸ்ரமம் தம் சத்வஸ்தம் ஸ்ரீவராஹம் யதிவரமனகம் தேசிகம் சம்ஸ்ரயாமி வேதாந்தலக்ஷ்மணமுனீந்திரகிருபாத்தபோதம் தத்பாதயுக்மசரசீருகபிருங்கராஜம் த்ரையந்தயுக்மகிருதபூரி பரிஸ்ரமம் தம் ஸ்ரீரங்கலக்ஷ்மணமுனிம் சரணம் பிரபத்யே ஸ்ரீரங்கேஷபதே சமர்ப்பிதபரம் ஸ்ருத்யந்த ராமானுஜஸ்ரீ யோகீந்திர குருத்தமேரய மினஸ்ருத்யந்த வித்யாத்மனஹ ப்ராப்தஸ்ருத்யபதம் சயுக்ம ஹ்ருதயம் ஸ்ரீவாஸ ராமானுஜாத் ஸ்ரீ ஸ்ரீவாஸ முனீந்திர தேசிகமணிம் ஸ்ரேயோநிதிம் சம்ஸ்ருயே ஸ்ரீமான் வேங்கடநாதாரியஃ கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சனிதத்தாம் சதா ஹ்ருதி இன்னுயிர் தந்தளித்தவரை சரணம் புக்கு யானடவே நவர்குருக்கள் நிறைவணங்கி பின்னருளால் பெரும்பூதூர் வந்தவள் பெரிய நம்பி ஆளவந்தார் மணக்கால் நம்பி அந்நெறியை அவர் குறைத்த உய்யக் கொண்டார் நாதமுனி ஷடகோபன் சேனைநாதன் இன்னமுத திருமகள் என்று வரை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனே லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பரா பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ ஷடகோபவாங்மயம் சகசிரசாகோபநிஷத் சமாகமம் நமாம்யஹம் திராவிட வேதசாகரம் திருவிழுதி நாடென்றும் தென்குருகோர் என்றும் மறுவிணிய மண்பொருணல் என்றும் அறுமறை கலந்தாதி செய்தான் அடியணைய எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகோர் வேணும் இனத்தாலே எல்லா திரஞ்சே தனத்தாலும் ஏதும் குறைவினேன் எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏய்ந்த பெருங்கீர்த்தி ராமானுசமுனி தன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்து பெறும் சீரால் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராதமுள்ளம் பெற மாந்திகளும் சோலை முதலரங்கர் பண்புகள் மேலாண்ட தமிழ்மலைகளாயிரமும் இன்று முதல் தாய் சடகோபன் மெய்ம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க இறை நிலையும் மெய்யாமுயர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் மோதும் குறுகையர் ஹோன் யாழினிசை வேதத்தியல் உயர்வர உயர்நலம் உடையவன்யவனவன் மயர்வரமதி நலம் அருள் நன்யவனவன் நயர்வரும் அமரர்கள் அதிபதியவனவன் துயரரு சுடரடி தொழுதிழன்மனே ஸ்ரீவத்சவம்சதிரகம் ஸ்ரீராகவ பிரியம் சகம் பஞ்சாச்சாரிய கிருபாபாத்திரம் வந்தே ஸ்ரீரங்கநாயகீம் வேதாந்த லக்ஷ்மணமுனே பாதரேகாமயம் சதா தது தீன பிரவர்த்தியாதிம் ஹரிதம் மாதவம் பஜே. அதாவது சுவாமி நம்மாழ்வாருடைய திருநக்ஷேத்திர வைபவத்தை முன்னிட்டு அவருடைய பிரபாவத்தை வேத பொருள் விளக்கிய வகுலாபரணர் அப்படின்ற தலைப்புல வந்து நாம வந்து தொடர்ந்து சுவாமி தேசிகன் தன்னுடைய பாதுகா சகஸ்திரம்ன்ற அற்புதமான ஆழ்வார்கள் மற்றும் அவயவி பூதரா அதாவது எல்லா ஆழ்வார்களும் தனக்கு அவயவமாக கொண்ட தனக்கு அங்கங்களாக கொண்ட சுவாமி நம்மாழ்வாருடைய பிரபாவத்தையும் பாதுகை அப்படின்னு சொல்லக்கூடிய எம்பெருமானுடைய திருவடி நிலைகளான அந்த பாதுகையை பத்தியும் பாதுகா சகஸ்திரம்ன்ற ஆச்சரியமான ஒரு கிரந்தத்தை சாதிச்சிருக்கார். அந்த பாதுகா சகஸ்திரத்துல இரண்டாவது பத்தியில சமாக்கியா பத்தியில சுவாமி நம்மாழ்வாரனுடைய பிரபாவத்தை சுவாமி தேசிகன் அனுபவிச்ச பிரகாரத்தையும் அதற்கு முக்கிய காரணமா இருந்த கண்ணிலும் சிறுத்தாம்பு அப்படின்ற மதுரகவி ஆழ்வாரனுடைய பிரபந்தத்தையும் சேர்த்து நம்மாழ்வாரனுடைய பிரபாவத்தை யசாமதி ஆச்சாரியர்கள் எப்படி சொன்னாலோ அதுபடி அடியன் விஞ்ஞாபிச்ச. இதுக்கு முன்னாடி ரெண்டு உபன்யாசத்துல ஆழ்வாரனுடைய பிரபாவத்தை நம்ம பார்க்கும் பொழுது ஆழ்வார் எம்பெருமானை ரட்சித்த பிரகாரம் அப்படின்னு முதல் உபன்யாசத்திலேயே அடியன் வந்து சொன்ன. அதாவது சுவாமி நம்மாழ்வார் எப்படி எம்பெருமானை ரட்சிச்ச பிரமாணங்கள் மூலம் எப்படி தன் திவ்ய பிரபந்தம் மூலம் எம்பெருமானை ரட்சித்தார் அப்படின்னு முதல் உபன்யாசத்துல இந்த விஷயமானது சங்கிரக ரூபேன சொல்லப்பட்டது. இரண்டாவது உபன்யாசத்துல பிரமாணங்கள் எல்லாம் இந்த ஆழ்வார் எப்படி ரட்சிச்சார் அப்படின்ற ரெண்டு விஷயத்தையும் சொன்னோம். அதாவது ஆழ்வார எம்பெருமான் மயர்வர மதிநலம் அருளி இந்த இருள் தருமான் ஞாலம், அதாவது இருள் தருமான் ஞாலத்துள் இணைப்பிறவி யான் வேண்டேன் மருளொழினி மடநெஞ்சே வாட்டாத்தான் அடிவணங்கே அப்படின்னு சுவாமி நம்மாழ்வாரு திருவாட்டார் திருவட்டார் என்ற கஷேத்திரத்துல எழுந்திருக்கிற எம்பெருமான மங்களாசாசனம் பண்ணும்போது இருள் தருமான் ஞாலம் அப்படின்னு அவருடைய திருவாக்கிலேயே வந்த இந்த பிரகிருதி மண்டலமானது, பிரகிருத்தின்றது நாம் இருக்கக்கூடிய இந்த லோகமானது சத்தம் ரஜ தமசுன்ற மூணு குணத்தினால ஆனது. இது எப்படிப்பட்டது அப்படின்னா, நம்மளை எல்லாம் எம்பெருமான அடைய விடாம ஒரு திரை மாதிரி மறைச்சிருக்கு. அதனாலதான் ஆளவந்தார் சொல்லும் பொழுது காந்தஸ்தே புருஷோத்தம பணிபதி ஷையாசனம் வாகனம் வேதாத்மா விககேஸ்வரோ யவனிகா மாயா ஜெகன் மோகினின்னு சாய்ச்சர். அதாவது ஒரு திரை, ஒரு திரை நம்மளையும் எம்பெருமானையும் அடைய விடாம மறைச்சிருக்கு. அந்த திரையானது பிரகிருதி, அதாவது இந்த சரீர சம்பந்தம். இப்படிப்பட்ட இந்த சரீர சம்பந்தத்தை நாம விட வேண்டும்னு நம்மாழ்வார் ஆச்சரியமா தன்னுடைய திருவிருத்தத்துல, ஏன் இந்த லோகத்துல இருக்கக்கூடாது, இந்த லோகம் எப்படிப்பட்டது, இங்க வந்து எம்பெருமான் நாம எப்படி சரணாகதி பண்ணி அவனுடைய நிரதசியமான கைங்கரியத்தை பரமபதத்துல அடைய வேண்டும் அப்படின்றதெல்லாம் திருவிருத்தத்துல ஆச்சரியமா சாய்ச்சர். அப்புறம் முறையே திருவாசிரியத்துல எம்பெருமான் க்ஷீராப்திநாதனா எப்படி எழுதிருக்கான், அவனுடைய அனுபவங்கள் என்னன்றத எம்பெருமான் காண்பிக்க அதை திருவாசிரியத்துல ஏழு பாசுரங்கள் மூலம் அனுபவிச்சார். ததனந்தரம் பெரிய திருமொழின்ற மூன்றாவது தன்னுடைய பிரபந்தத்தின் மூலமாக அவருக்கு எம்பெருமானுடைய அனுபவத்தையும் குணங்களையும் சேஷ்டித்தங்களையும் அனுபவிக்கக்கூடிய துறை, அதாவது அவருக்கு அந்த ஆசை இருப்பதை வெளிப்படுத்தி அருளி திருவாய்மொழின்ற ஆயிரம் பாசுரங்கள் மூலமா சாமவேதத்தின் சகசிரவர்த்மனா சாமவேதகான்னு முதலியே சொன்னா போலே ஆயிரம் சாக்கைகள் கொண்ட சாமவேதத்தின் சாரமாக ஆயிரம் பாசுரங்களை நமக்கெல்லாம் தென்மொழியாம் தேன்மொழியில அருளினர் இந்த ஆழ்வார். இவர் பண்ண இந்த திருவாய் மொழியானது நித்தியம் ஜாதா ஷடரிப்பு தனோகோ அப்படின்னு சொல்லுமா போலே நித்தியமானது அப்படின்றது தெரியுது. எப்படி வேதமானது ரிஷிகளினால் காணப்பட்டு அவர்களினால் உபதேசிக்கப்பட்டதோ அதே போல் ஆழ்வார் திருவாய் மொழியை கண்டார்னு சுவாமி தேசிகன் பல இடங்கள்ல குறிப்பிடுறார். இது காவியத்துல மாத்திரம் குறிப்பிடல, அதாவது இது உபச்சார வழக்க யாரும் எடுத்துக்க வேண்டாம். சுவாமி தேசிகன் இத ரொம்ப அத்தியவசாயத்தோட அதாவது உறுதிப்பாடோட ஆழ்வாரினுடைய பிரபந்தம் திரமிட வேதம்னு சுவாமி முழங்கற, அதாவது நிறைய இடத்துல சொல்லும் பொழுது இது உபச்சார வழக்குன்னு சொல்லி ஆழ்வாரினுடைய பிரபந்தத்தை நாம கடக்க கூடாதுன்றதுனாலதான் சுவாமி ஆயிரம் குணங்களை ஆழ்வார் ஆயிரம் பாசுரங்களை அனுபவிச்சத ஸ்லோக ரூபமா திரமிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளின்னு பண்ண. அதுக்கு பேர் வைக்கும் பொழுது எப்படி வச்சிருக்க பாருங்கோ, திரமிட உபனிஷத்து தாத்பரிய, அதன் தாத்பரியத்தை விளக்கக்கூடிய ரத்னாவளி. ஒரு ரத்னாவளின்றது ஒரு மாலை, ரத்ன மாலை போன்றது அப்படின்னு பேர் வச்ச திரமிடோபனிஷத் சாரம்னே பேர் வச்ச. அதே மாதிரி நம்ம பூர்வாச்சாரியர்கள் அத்துணை பேரும் இதை வந்து திரமிட உபனிஷத்துனே கொண்டாடினவா, அதாவது நாதமுனிகள் ஆரம்பித்து இது யோக திசையில ஆழ்வார் என்ற சாட்சாத்கரிச்சர், அதாவது அனைத்து திவ்ய பிரபந்தங்களும் தொலைந்த நிலையில ஆறாவமுதாழ்வான் ஆறாவமுதே அடியேனுடரும் நின்பால் அன்பாயே யாழினிசையே அப்படின்னு சொல்லும்படி எழுந்திருக்கக்கூடிய அந்த ஆறாவமுதாழ்வான் சாருங்கபாணி, அந்த எம்பெருமான் சன்னதியில மாத்திரம் ஒரு பத்து பாசுரங்கள் ஆழ்வாரினுடையது இருக்க, அதை கேட்ட நாதமுனிகள் ஆயிரம் பாசுரம்னு இந்த கடைசியில இந்த பதிகத்தினுடைய கடைசியில வரும்பொழுது இப்ப மீதி பாசுரங்கள்லாம் எங்கன்னு கேட்ட பொழுது அது ஆழ்வார் அவதரித்த ஊர்ல கேட்கணும்னு அவ காண்பிக்க, ஆழ்வார் அவதரித்த ஊர்ல மதுரகவி ஆழ்வாரினுடைய பரம்பரையில இருந்த பராங்குஷதாசர் என்பவர் என்ற கண்ணினும் சிறுத்தாம்ன்ற வேறொரு பத்து பாசுரங்கள் ஆச்சாரிய நிஷ்டா ரூபமா, அதாவது ஆச்சாரியன்ட்ட மதுரகவி ஆழ்வார் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்றத காண்பித்தது இந்த கண்ணினும் சிறுத்தாம். அதை ஆவர்த்தி செய்து திவ்ய பிரபந்தங்களை நம்மாழ்வார் மூலம் உபதேசிக்க பெற்றார். இப்படி நம்ம பூர்வாச்சாரியர்கள் ஆரம்பித்து நாதமுனிகள் ஆளவந்தார் பாஷ்யக்காரர் அதுக்கப்புறம் கூரத்தாழ்வான் பட்டர் சுவாமி தேசிகன் என்று நம் அத்துணை பூர்வாச்சாரியர்களும் உகந்தது இந்த திருவாய் மொழியானது திரமிட உபனிஷத் அப்படின்றது. திரமிட உபனிஷத்துனா தமிழ் வேதம் அப்படின்றது நன்னா தெரியுது. அப்படி இருக்கக்கூடிய இந்த தமிழ் வேதத்துல ஆழ்வாரனுடைய பிரபாவத்தை கண்ணினும் சிறுத்தாம்பு இரண்டு பாசுரங்கள் அனுபவிக்கப்பட்டன. இப்பொழுது மூன்றாவது பாசுரம் திருதந்தாகிலும் தேவபிரானுடைய கரியகோல திருவுரு காண்பன்னான். பெரியவன் குருகோர் நகர் நம்பி காலுரிய நாயடியேன் பெற்ற நன்மையே. அதாவது எம்பெருமான் பிராட்டியோட சேர்ந்த பரம் தத்துவம். அதாவது யார் பரமாத்மான்னு சொல்லும் பொழுது சுவாமி தேசிகன் ஸ்ரீஸ்துதின்ற பிராட்டியை ஸ்துதிக்கிற இடத்துல அழகா சொல்றார், துவாமேவாகு கதிஜித் அபரே துவத்பிரியம் லோகநாதம் கிந்தைரந்த கலகமலினேர் கிஞ்சித் உத்தீரிய மக்னேகி துவத்சம் பிரீத்தியை விஹரதி ஹரவு சம்முகீனாம் ஸ்ருதீனாம் பாவாரூடோ பகவதி யுவாம் தம்பதி தெய்வதம் மகா அப்படின்னு. அதாவது சில பேர் எம்பெருமான் விஷ்ணுவே பரதத்துவம் என்று பிராட்டியை விட்டு விடுவீங்க, சில பேர் பிராட்டி தான் பரம் தத்துவம், எம்பெருமான் கிடையாது, எம்பெருமான் முழுமுதற் கடவுள் இல்ல, பிராட்டி தான் முழுமுதற் கடவுள் என்று சிலர் சொல்லுகின்றனர். இவர்கள் இரண்டு பேரும் கலகம் செய்து, அதாவது இரண்டு பேர்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு கலகமானது மூண்டு கடைசியில யாருன்னு தெரியாத இவாள்லாம் இருக்கு. ஆனா நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா, எங்க ஆழ்வார் சொன்னா போல, அகலகில்லே நிறைமன்னு அலர்மேல் மங்கை உரைமாறுபா திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் மேரிமாறாத பூமேல் இருப்பால் வினை தீர்க்குமே என்று பிராட்டியோட சேர்ந்த எம்பெருமான், அதாவது மகாலட்சுமியோட சேர்ந்த மகாவிஷ்ணுவே பரம் தத்துவம் அப்படின்னு எப்படி வேதங்கள் எல்லாம் பிராட்டியை இட்டு எம்பெருமானையையும் எம்பெருமானை இட்டு பிராட்டியையும் தன்னுடைய வேதங்கள்ல சொல்லித்தோ, அதே போல அதாவது விஷ்ணு பத்னி மகிம் தேவின்னு பிராட்டியை சொல்லும் பொழுது விஷ்ணுவை இட்டு சொல்லித்து ஹரிஷ்டதே லக்ஷ்மிஷ்ட பத்னியோ அப்படின்னு பிராட்டியை இட்டு எம்பெருமானை சொல்லித்து. அப்ப எம்பெருமானும் பிராட்டியும் பிரிக்க முடியாத பரம் தத்துவம், அதாவது முழுமுதற் கடவுள் என்பதை எப்படி வேதங்கள்லாம் காண்பித்தோ அதை நமக்கு ரொம்ப சுலபமாக ஆழ்வார் காண்பி தருளினர். அப்படிப்பட்ட அந்த உபகாரியான ஆழ்வாரை பத்தி மூன்றாவது பாசுரத்துல கடலின் சிறுத்தாமல சொல்லும் பொழுது, அப்படி மதுரகவி ஆழ்வார், நான் எம்பெருமானையும் பிராட்டியும் கூட சேவிக்கல, ஆனா திரிதந்தேன், அதாவது உணர்ந்து இருக்கேன், ஆனா பெரிய வன்குருகூர் நகர் நம்பிக்கு ஆளுரியனா. பெரிய வன்குருகூர்ன்றது பெரியன்ற சப்தத்தினால ஆழ்வார் பண்ட உபகாரம் மறிக்கப்படுற உபகாரம்னா, ஆழ்வார் நமக்கு பண்ட பெரிய கொடை என்னன்னா திருவாய்மொழி அருள் செய்து பிரபன்ன ஜன கூட்டஸ்தர், இந்த பிரபன்ன அதாவது பிரபன்ன சரணாகத்தியை அனுஷ்டித்து எம்பெருமானை அடைவதற்கு இரண்டு வழிகள், ஒன்று பக்தியோகம், மற்றொன்று சரணாகதி. பக்தியா பரமையாவாபி பிரபத்தியாவா மகாமத்தேன்னு சொல்லக்கூடிய ரீதியில ஆழ்வார் இந்த பிரபத்தி சாஸ்திரத்தை நன்றாக வெளியிட்டு அருளினார். அதாவது பாஞ்சராத்திர சாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய எம்பெருமான் பிரவர்த்திப்பித்த அந்த பாஞ்சராத்திரம் பக்தா நாராயணஸ்வயம்னு சொல்றது, எம்பெருமானே சாட்சாத் அஞ்சு ராத்திரி சொன்னானாம். அப்படிப்பட்ட அந்த பாஞ்சராத்திரத்துல எந்த சரணாகதி சொல்லப்பட்டதோ, சரணாகத்தினா எம்பெருமானிடம் நாம் நம்மை ஒப்படைப்பதுதான் சரணாகதி, அதை ஆச்சாரியர்கள் செய்து வைப்பார்கள். அப்படி சரணாகதியை செய்து எம்பெருமானிடம் வேறொன்றும் வேண்டாது மற்றொன்றும் வேண்டாம் மனமே மதிலரங்கர்னு இருக்கக்கூடிய பாகவதர்கள் எம்பெருமானை தன் சரீரத்தின் முடிவில், இந்த சரீரத்தின் முடிவில் எம்பெருமானை அடைந்து நிரதிசயமான ஆனந்தம், அதாவது எப்பொழுதுமே மீட்சி இல்லாத வாழ்ச்சியை பெறுகின்றனர். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை எம்பெருமானிடம் பிரார்த்திக்கக்கூடியவர்கள் அந்த ஆச்சாரியர்கள். அந்த பிரபத்தி என்கின்ற சாஸ்திரம் பாஞ்சராத்திரத்தில் மிகவும் விஸ்தரேன சொல்லப்பட்டது. வேதங்களில் இருப்பதுதான் பாஞ்சராத்திரத்தில் இருக்கிறது. பாஞ்சராத்திரம்ன்றது வேதத்துல ஏகாயன சாக்கைன்ற ஒரு சாக்கையிலிருந்து அந்த எம்பெருமானுடைய ஆராதன விஷயங்களை சொல்லக்கூடியது. அப்ப வேதத்திலையும் இதே விஷயமே சொல்லப்பட்டது. என்னன்னா தஸ்யச வசீகரணம் தச்சரணாகதி தேவ, எம்பெருமானை வசீகரணம் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா சரணாகதி செய்ய வேண்டும், ஆச்சாரியனை முன்னிட்டு சரணாகதி பண்ணணும்ன்றது காண்பிக்கப்பட்டது. அப்ப ஆச்சாரியன் தான் நமக்கு பரமான தெய்வமாக இருக்கிறார். அந்த ஆச்சாரியனை பத்தி சொல்லக்கூடிய பாசுரமா இது அமைந்திருக்கிறது. அப்ப பெரிய வன்குருகூர் நகர் நம்பிக்கு ஆளுரியனாய் அடியேன் பெற்ற நன்மை. அடியேன் பெற்ற நன்மை என்னன்னா, இந்த ஆழ்வாரை அடைந்து இவர்கிட்டயே என்னுடைய பரம புருஷார்த்தமும் கிடைக்க பெற்றேன் அப்படின்ற, அதாவது எனக்கு கிடைக்க வேண்டிய அத்துணையும் இந்த ஆச்சாரியரான சுவாமி நம்மாழ்வாரிடமே கிடைத்ததுன்னு மதுரகவி ஆழ்வார் இதுல ஆச்சரியமா சாய்க்கிறார். இசையும் பேரு. அதாவது மதுரகவி ஹிருதயம் அப்படின்னு மதுரகவி ஆழ்வாரினுடைய இந்த கணினும் சிறுத்தாம்பிற்கு வியாக்கியானமாக ஒரு விஷயத்தை சுவாமி தேசிகன் அருளி இருந்தார். அந்த புஸ்தகம் இப்பொழுது நம்ம கிட்ட கிடைக்கிறது இல்லை. ஆனா அதனுடைய சாரமான அர்த்தத்தை இன்பத்தில் இறஞ்சுதல் இல்லிசையும் பேற்றில் இகழாத வல்லுற வெல்வீராகம் மாற்றில் அப்படின்னு ஒரு பாசுரம் மூலம் நம் பூர்வர்கள் வெளியிட்டு அருளினர். சுவாமியே இதை வெளியிட்டு அருளியிருக்க அந்த இதுல இசையும் பேருன்னு சொல்றது ஆச்சாரிய நிஷ்டை. ஆச்சாரியனிடம் தனக்கு அத்துணை புருஷார்த்தங்களும் தனக்கு கிடைக்க வேண்டிய அத்துணையுமே ஆச்சாரியன் திருவடி நிழலில் இருந்தால் கிடைத்துவிடும் என்கின்ற அத்தியவசாயம் உறுதிப்பாடோடு இருத்தல் அப்படின்றது இந்த பாசுரத்தின் மூலம் வெளிப்படுகிறது. என்ன சுவாமி இப்படி ஆச்சாரிய கைங்கரியமே பிரதானம்னு சொல்றேனே, பெருமாள் கைங்கரியத்தை விட்டுட்டு ஆச்சாரிய கைங்கரியம் தான் பிரதானம்ன்றது சரியா அப்படின்னு கேட்கும் பொழுது, கைங்கரியங்கள்ல எது பிரதானம்னு சுவாமி தேசிகன் பிரதான சதகம் அப்படின்னு ஒரு கிரந்த சாய்ச்சிருக்க. அதாவது முக்கியமான நூறு, பிரதானமான நூறு விஷயங்கள் அப்படின்னு ஒரு சில்லறை ரகசியம். அந்த சில்லறை ரகசியத்துல சுவாமியே சாய்க்கிறார், இப்பாகவதருடைய கைங்கரியங்களில் குரோர் குருதரம் நாஸ்தி இத்தியாதிகளில் சொன்ன ஆச்சாரிய கைங்கரியம் பிரதானம். அதாவது நாம் செய்யக்கூடிய கைங்கரியம், கைங்கரியம்னா ஆச்சாரியர்களுக்கு செய்யக்கூடிய பணிவிடை, இதில் பிரதானம் என்ன அப்படின்னா பாகவதர்களுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியமே பிரதானமான கைங்கரியம். எம்பெருமானை தேவமற்றறியேன் குருகூர் நம்பின்ற மாதிரி வேறொரு தெய்வ மரியாதை மற்றொன்றும் வேண்டாம், மனமே மதிலரங்கர் கட்சிதம் மேய்த்த கடலடை கீழுற்று திருமாலை பாடும் சீர் அப்படின்னு ஆழ்வார் சொன்னா போல, வேறு எந்த தெய்வத்தையும் வேண்டாது நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு இருக்கக்கூடிய பாகவதர்கள், அந்த பாகவதர்கள் அவர்களுக்கு செய்யற கைங்கரியம் பிரதானம்னு சொன்னார். அதனாலதான் குலசேகர ஆழ்வார் தன்னுடைய முகுந்த மாலையில சாய்க்கும் பொழுது அப்படின்னு ஆழ்வாரும் சொன்ன. அப்ப தொண்டன் தொண்டன் தொண்டன் தொண்டன் சடகோபன் நம்பாழ்வாரே சாய்ச்சிருக்கார். இப்படி ஆழ்வார்கள் பாகவதர்களுக்கு தொண்டரா இருக்கணும்ன்றத ரொம்ப முக்கியமா வலியுறுத்திருக்கான். அப்படி வலியுறுத்தின இந்த விஷயத்த அந்த பாகவதர்களிலும் யார் சிறந்தவர் அப்படின்னா ஆச்சாரியர் அப்படின்னு சொல்லப்படும். இப்பாகவதருடைய கைங்கரியங்களில் குரோகோ குருதரம் நாஸ்தி, இது பாஞ்சராத்திரத்துல சொல்லப்பட்ட ஒரு பிரமாணம். ஆச்சாரியனுக்கு நிகரான வேறொருவர் இல்லை அப்படின்னு நன்றாக சொல்லப்படும். ஏன் சுவாமி ஆச்சாரியனுக்கு நிகராக வேறொருவனை இந்த வேதமானது சொல்லவில்லை அப்படின்னா, ஆச்சாரியன் எப்படிப்பட்டவர், நமக்கு எப்படியான ஒரு உபகாரத்தை பண்ற அப்படின்றத நாம பார்த்தாதான், ஆச்சாரியன் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சாதான் அவருடைய உபகாரம் தெரிந்தால் மட்டுமே நாம ஆச்சாரியனை இப்படி உபாசிக்கணும். அதாவது ஆச்சாரியனையே தேவமற்றறியன்னு இருக்கணும். திருதந்தாகிலும் தேவபிரானுடை கரியகோல திருவுரு காண்பன் நான் பெரிய வன்குருகூர் நகர் நம்பிக்கு ஆளுரியனாய் அப்படின்றது ஆச்சாரியன் கிட்ட இருக்கணும்ன்றத இங்க சாஸ்திரார்த்தமாக காண்பிக்கின்றனர். அதற்கு காரணம் எம்பெருமானை நன்றாக வசீகரணம் செய்தவர்கள் இந்த ஆச்சாரியர்கள். அதாவது எம்பெருமானே இவர்களுடைய ஆணைக்காக காத்திருக்கிறான். எப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள் அப்படின்னா, கீதையில கிருஷ்ண பரமாத்மா சொல்லும் பொழுது கண்ணன் பெருமான் சொல்றான், எனக்கு ஞானியே மிகவும் பிரியமானவன். நீங்க ஞானின்னு ஒன்னே ரொம்ப அப்படியே இந்த யோகம் பண்ணி தியானம் பண்ணி அப்படி அர்த்தமா எடுத்துக்கிறத விட, எம்பெருமானையே தனக்கு முழுமுதரா கொண்டு அவன் கைப்பார்த்து இருக்கக்கூடிய பாகவதர்கள் ஞானின்னு சொல்லப்படுறான். தேசாம் ஞானி நித்தியயுக்தா ஏகபக்தர் விசிஷ்டத்தை, எம்பெருமான் திறத்திலேயே அனைத்தையும் பிரார்த்திக்கக்கூடிய அவனுடைய அனுகிரகத்தை வேண்டக்கூடிய ஆச்சாரியர்கள் அப்படிப்பட்டவர்களை தான் ஞானின்னு சொல்றது. உதாராக சர்வையேவைத்தே ஞானி துவாத்மைவ மேமதம்னு கண்ணன் எம்பெருமான் சொன்னான். அதாவது ஞானியே எனக்கு ஆத்மா போன்றவன் அப்படின்னு கண்ணனே கீதையில சொன்னது ஆச்சரியமான ஒரு வாக்கு. அதாவது ஆச்சாரியர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா, ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். அதாவது சுவாமி தேசிகன் ஞாசவிம்சதியில முதல் ஸ்லோகத்துல சொல்லும் பொழுது, ஸ்ரோத்ரியம் ஆச்சாரிய லட்சணங்கள் 16 விஷயங்களை சொல்றேன். அந்த 16 விஷயங்களை ஒரு நாள் நிச்சயமா பார்க்கலாம். அப்ப அதுல ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம்னு சொல்றேன். பிரம்மத்தையே என்றைக்கும் பிரம்மம் பிரம்மம்னு சொல்லி யாரோ ஏதோ ஒரு விஷயம்னு நீங்க எல்லாம் நினைச்சக்கூடாது. எம்பெருமான் பிராட்டியோட சேர்ந்தவனே பரம்பிரம்மம். அதாவது ஆழ்வார் அழகா சொல்லும் பொழுது, நாரணன் முழுவே உலகுக்கும் நாதன் வேதமயன். அப்ப நாராயணன் வந்து பிராட்டியோட சேர்ந்த, அதாவது மலர் மகள் விரும்பும் நமரும் பெறலடிகள், அப்படிப்பட்ட நாராயணன் நமக்கெல்லாம் பரபிரம்மமா இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் சர்வஸ்வாமி, அந்த ஜெகநாதனான எம்பெருமான ஆழ்வார் இப்படி ஸ்தோத்திரம் பண்ற. அப்ப இப்படி இருக்கக்கூடிய இந்த ஞானிகள், அதாவது பிரம்மனிஷ்டை, பிரம்மனிஷ்டைன்றது எம்பெருமானையே தன்னுடைய திறத்தில் கொண்டு எம்பெருமான் இவர்கள் சொல்படி கேட்கக்கூடிய அளவுக்கு இவர்கள் எம்பெருமானை தன்னுடைய பக்தியினால் வசீகரணம் பண்ணி வைத்தவர். இந்த ஆழ்வார் எப்படிப்பட்டவர், நம்மாழ்வாரானவர் அப்படின்னா, கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் இவோதிதம். கண்ணனுடைய, அவரும் கண்ணன் மேல இருந்த ஆசையே ஒரு வடிவெடுத்தா போல இந்த ஆழ்வார் அவதரிச்சு சேர்ந்தது நன்றாக தெரிகிறது. அப்ப கண்ணன் எம்பெருமான் இவர்கள் இவருக்கு பரிபூர்ணமாக அனுகிரகம் செய்திருக்கிறான். அதனால்தான் ஆழ்வார் முதல்லயே பாடும்பொழுது, மயர்வரமதினம் அருளினன், தனக்கு மயர்வற்று அஜ்ஞானங்கள் சம்சயங்கள் விபரியங்கள் தவறான எண்ணங்கள் எல்லாத்தையும் விட்டு எது சரியான தத்துவம், எவன் வந்து பரம்பொருள், அவன் எப்படி இந்த லோகங்களை எல்லாம் படைத்தான், அவனை அடைவதற்கு வழி என்ன, அடைந்தால் வரக்கூடிய பலன் என்னன்றத தெள்ள தெளிவாக, அதாவது இந்த வேதங்களை முதல்ல கற்றலே பெரிய காரியம், அந்த கற்றல்ல அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுன்றது அதை விட ரொம்ப பெரிய காரியம். அப்படி தெரிஞ்சுட்டு அந்த உபாயத்தை அனுஷ்டிச்சு எல்லாருக்கும் பரமபதம் இப்படிதான் கிடைக்கும். அப்ப ஆழ்வார் அவதரிச்சுதான் அந்த சோகத்தை எல்லாம் போக்கினர். எம்பெருமானவர்களுக்கு அந்த அனுகிரகத்தை செய்து இந்த தெளியாத மறைநிலங்கள் தெளிகின்றோமே அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில அந்த வேதத்தை தெளிவதற்கு காரணமே இந்த செந்தமிழ் அப்படின்ற இந்த மொழியில அருளப்பட்ட ஆழ்வாரினுடைய ஸ்ரீ சூக்தியா இருக்கக்கூடிய திவ்ய பிரபந்தங்கள், அதிலும் மிகவும் விசேஷமாக திருவாய்மொழி. காரணம் என்னன்னா, ஆழ்வாருக்கு அனுபவம் அதிகம், பகவத் அனுபவம். ஏற்கனவே நம்ம முதல் உபன்யாசத்திலே இந்த விஷயம் பார்த்தோம், ஆழ்வார் பகவத் அனுபவம்ன்றது ஒரு ஏரி மாதிரி ஆழ்வார் உள்ள இருந்து அந்த அனுபவம் பெருகி பெருகி எப்படி ஏறி வழிந்து ஒரு மதகையெல்லாம் உடச்சிட்டு வழியுமோ அந்த மாதிரி ஆழ்வார்களுக்கு பகவத் அனுபவம்ன்றது வழிந்து பாசுரங்களாக வெளிப்பட்டன அப்படின்றது நல்லா தெரியுது. இப்படி ஆழ்வார் வந்து எம்பெருமானை நன்றாக வசீகரித்தார், அப்படிப்பட்ட ஆழ்வார். அதனாலதான் பரதராஜ ஸ்தவம் என்கின்ற ஸ்தவத்தில் சொல்லும் பொழுது, கூரத்தாழ்வான் எம்பெருமான் வரதராஜன் தேவப்பெருமாள் எங்கெங்கெல்லாம் உள்ளான் என்று ஒரு கேள்வி கேட்கிறார். பக்தானாயபுஷிதஹரம் பண்டிதம் புண்டரீகம் எச்சாம் லானம் வரத சததா தியாசனா தாசனாப்ஜம் ஆம்நாயானாயதபி சிரோயஸ்ச மூர்தா ஷடாரேஹே. அதாவது 5 இடங்களில் வரதன் இருப்பதாக இதில் குறிக்கிறார். பக்தானாயத் வபுஷி தஹரம், அதாவது எம்பெருமான் இந்த யோகம் செய்பவர்களுடைய ஹிருதய தாமரையில் வீற்றிருக்கிறான், எல்லாருடைய ஹிருதய தாமரையிலும் இருக்கிறான். அதாவது யார் யாரால யோகம் பண்ணக்கூடிய சக்தி இருக்கோ அவர்கள் எல்லாருடைய இதயத்திலும் ஒரு புண்டரீகம் இருக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதயத்துல ஒரு புண்டரீகம், அந்த புண்டரீகத்துல எம்பெருமான் நித்தியவாசம் பண்றான். பிராட்டி விட்டுட்டு இல்ல, பிராட்டியோட சேர்ந்த எம்பெருமான் ஒன்றுடையாள் திருமகளும் நீமே நிலா நிற்பதுன்னு ஆழ்வார் சொல்லப்படே ரெண்டு பேரும் சேர்ந்து அங்க எழுதிருக்கா. அப்படி பக்தானாய் யத் பபுஷி தஹரம், அப்படி அவர்களுடைய தஹராகாசம், தஹராகாசம்னா அந்த இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த இடைவெளியில் ஒரு தாமரை, அந்த தாமரையில் எம்பெருமான் வீச்சிருக்கிறான். எச்சாம்லா நம்பரத சததா தியாசனா தாசனாப்ஜம், அதே போல ஆம்நாயானாய் எதபிச சிரா, அதாவது ஆம்நாயம் என்றால் வேதத்தின் சிரோபாகம், அதாவது உபனிஷத். உபனிஷத் என்பது வேதத்திற்கு தலையை போன்றது. சம்ஹிதை, பிராமணம், ஆரண்யகம், உபனிஷத் அப்படின்னு 4 பாகங்களா வேதங்களை பிரிக்கிறது. அதுல உபனிஷத் பகுதின்றது தலைப்பகுதி. அந்த தலைப்பகுதியில் வர்த்திப்பவர். நாராயண பரம் பிரம்ம தத்தன் நாராயண பரஹா அப்படின்ற வாக்கியங்கள்லாம் எம்பெருமான் நாராயணனே முழுமுதற் கடவுள், சௌபாலிகி பிரபிருதயோப்யனுஜக்முரேனாம், அதாவது அனைத்து உபனிஷத்தும் நாராயணையே சொல்லிற்று அப்படின்னு கூறத்தாழ்வான் தன்னுடைய ஸ்ரீவைகுண்ட ஸ்தவத்திலேயே சாய்ச்சார். அப்ப இங்க என்ன சொல்ற வரதராஜ ஸ்தவத்துல, எச்ச மூர்தா ஷடாரேஹே, அதாவது ஷடாரியா இருக்கக்கூடிய இந்த நம்மாழ்வாரினுடைய தலையில் எப்பொழுதும் வசிக்கக்கூடியவன். இது ஆழ்வாரே சொல்ற, கண்ணுள்ளே நிற்கும் காதன்மையால் தொழில் எண்ணிலும் வரும் எண்ணினி வேண்டுவம். அதே மாதிரி உச்சியுள்ளே நிற்கும் தேவதேவருக்கு கண்ணபிரார்க்கு, உச்சியுள்ளே நிற்கும் எம்பெருமான் எங்கெங்கெல்லாம் இருக்கான்னு ஆழ்வார் சொல்லிண்டே வரார். கமலக்கண்ணனின் கண்ணினுள்ளான் காண்பனவன் கண்களாலே, அமலங்களாக விழிக்கும் ஐம்பலனும் அவன் மூர்த்தி, கமலத்தையன் நம்பி தன்னை கண்ணுதலானுடன் தோற்றி அமல தெய்வத்தோடு உலகமாக்கி என் நெற்றியுளானே. இப்படி ஆழ்வார் ஒவ்வொரு அவயவங்களிலும் எம்பெருமான் வீற்றிருக்கக்கூடிய அந்த அழகை வர்ணிக்கும் பொழுது தனது உச்சியுள்ளான் அப்படின்னு ஆழ்வாரே சொல்றதுனால, அப்படி எம்பெருமான் வந்து ஆச்சாரியர்கள் பக்கல்ல நன்றாக வசீகரிக்கப்பட்டனர். அப்ப அந்த வசீகரண பரம்பரையை உடைய எம்பெருமான் ஆழ்வாரே பல இடங்கள்ல மாயனின் நெஞ்சினுள்ளான் மற்றும் எவர்க்கும் அது வேறு பல விஷயங்கள்ல பல பிரகாரங்கள்ல சொல்றார் எம்பெருமான். அப்ப இப்படி எம்பெருமானுடைய பகவத் அனுபவம் முழுமையாக நிறைந்த இந்த ஆழ்வார், அப்ப இவர் திருவடியில மதுரகவி ஆழ்வார் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா வடிமை செய்ய வேண்டும் நான் அப்படின்னு ஆழ்வார் பிரார்த்திக்க, ஆழ்வாரும் இவருக்கு திருவாய்மொழி போன்ற மற்ற பிரபந்தங்களை பரமானுகிரகம் பண்ற. அப்படி இந்த ஆச்சாரியன் பண்ண உபகாரத்தை மனதுல நினைத்து நினைத்து மதுரகவி ஆழ்வார் கண்ணினும் சிறுத்தாம்பு பத்து பாசுரங்களை சுவாமி தேசிகன் 1000 பாசுரங்களை அதாவது தன்னுடைய பாதுகா சாஸ்திரத்துல வெளியிட்டு அருளினார். இந்த 10 தான் 1000 வந்து வெளியிட்டது. அப்ப ஆழ்வாரினுடைய உபகாரத்தை நாம் அனைவரும் மறக்காது இருக்க வேண்டும். ஏன்னா ஆழ்வார் மாத்திரம் இல்லைன்னா இந்த சரணாகத்தின்ற சாஸ்திரம் முழுமையாக அறியப்படாமல் எல்லாருக்கும் சரணாகத்தின்றது கிடைக்காமலே போயிருக்கும். அதாவது சரணாகத்தின்றது இந்த வர்ணத்துல இருக்கிறவா பண்ணணும், இந்த வர்ணத்துல இருக்கிறவா பண்ணக்கூடாது, இந்த ஜாத்தியில இருக்கிறவா பண்ணணும், இந்த ஜாத்தியில இருக்கிறவா பண்ணக்கூடாதுன்ற எந்த ஒரு நியமமும் கிடையாது. அத சுவாமி தேசிகன் அழகாக குறிப்பிடுகிறார். அந்தனர் அந்தியர் எல்லையில் நின்ற அனைத்துலகும் நொந்தவரே முதலாக நுடங்கி அனன்யராய் வந்தடையும் வகை வந்தகவேந்தி வருந்திய நம் அந்தமிராதியை அன்பர் அறிந்து அறிவித்தனரே. இங்க அன்பர்ன்றது ஆச்சாரியர்கள். அந்த ஆச்சாரியர்கள் அறிவித்தனராம். என்ன அறிவித்தனர்? அந்தனர் அந்தியர் எல்லையில் நின்ற அனைத்துலகும், அதாவது அந்தனர் அந்திய, அதாவது பிராமணா தான் சரணாகதி பண்ணிக்கணும், வைசியா தான் சரணாகதி பண்ணிக்கணும், உயர்ந்த ஜாத்தியில இருக்கிறவா தான் சரணாகதி பண்ணிக்கணும்னு ஒண்ணுமே கிடையாது. அனைவரும் சரணாகதி. அந்தியர் அப்படின்னா எவ்வளவு கீழமையா இருந்தாலும் எவ்வளவு மேம்பட்டவனா இருந்தாலும் அதெல்லாம் கவலை இல்லை. எம்பெருமான் தன்னை ஒப்படைக்கக்கூடிய சரணாகதிய ஒவ்வொரு ஜீவாத்மாவும் ஆச்சாரியனை முற்கொண்டு செய்ய வேண்டும்ன்றது இங்க சுவாமி தேசிகன் அழகா காண்பிக்கிறார். அதனாலதான் அன்பர் அறிந்து அறிவித்தனரே, உபனிஷத்தில் சொல்லப்பட்ட விஷயம் இதுதான். அதாவது அனைவரும் எம்பெருமான் தாளில் தலை வைக்க வேண்டும். அதற்கு ஷடகோபன் அருள் வேணும். திருமால் தாளில் தலை வைத்தோம் ஷடகோபன் அருளினாலே, தனி திருமால் தாளில், அதாவது எம்பெருமானுடைய திருவடிகள்ல நாமெல்லாம் இன்னைக்கு தாளை வைந்து வைக்கிறோம்னா அந்த தாள்ல எம்பெருமானுடைய நாமெல்லாம் சரணாகதி பண்றோம்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், ஆழ்வார் நமக்கு பண்ண கிருபை. அந்த கிருபையை இங்க நன்றாக வெளியிட்டவர் இந்த சுவாமி நம்மாழ்வார். இத சுவாமி தேசிகன் பாதுகா சகஸ்திரம் 3வது ஸ்லோகம் சமாக்கியா பத்தியில, 2வது பத்தியில 3வது ஸ்லோகம், அதுதான் இந்த கண்ணினும் சிறுத்தாம்பு பாசுரத்துக்கு நாம பொருத்த வேண்டிய பாசுரம். நியதம் மணி பாதுகே ததானஹ சமுனிஸ்தே ஷடகோப இத்யபிக்யாம் த்வதுபாஸ்ருத பாத ஜாத வம்ச பதிபத்யை பரமாததான ரூபம். அதாவது நம்மாழ்வார் எதற்காக அவதரித்தார் அப்படின்னு சுவாமி இங்க ஒரு கேள்வியை கேட்டுக்கிறார். ஏன்னா ஷட்டாரியே எல்லா காரியமும் பண்ணும் பொழுது, அதாவது முன்னாடி ஸ்லோகத்திலேயே பார்த்தோம், ஷட்டாரியே வந்து திருவாழ்வுடைய சேவிக்காதவாடெல்லாம் கூட அனுகிரகம் பண்றது, தன்னுடைய அந்த ஷட்டாரின்ற அந்த மகத்துவத்தினால எல்லார் தலையிலையும் அந்த ஷட்டாரியானது சாதிக்கப்பட்டு இந்த அஞ்ஞானமானது சிறிது சிறிதாக விலகி எம்பெருமான் தாளில் ஆச்சாரியர்கள் மூலம் நம்மை ஒப்படைக்க வேண்டும்ன்ற ஞானம் வருது அப்படின்னு சொன்ன உடனே அப்ப நம்மாழ்வாரனுடைய அவதாரம் எதற்கு அப்படின்ற கேள்வி வருது. அந்த கேள்வி இங்க அழகாக சமர்த்தனம் செய்யப்படுகிறது. என்ன அப்படின்னா, ஆழ்வார் அவதரித்த வம்சம் நான்காவது வருணம், அதாவது நான்காவது வர்ணமா இருக்கக்கூடிய பகவத் சூத்ர வம்சத்துல ஆழ்வார் அவதரிச்சார். அப்ப அந்த அவதாரத்தின் பெருமையே என்னன்னா, அனைவரும் சரணாகதி செய்யலாம்ன்றத காண்பிக்கிறார். அதாவது பிராமணன் தான் சரணாகதி பண்ணணும், அவனுக்கு தான் மோட்சம் கிடைக்கணும்னா பெருமாளுக்கு பாரபட்ச தோஷம் வந்துடும், பெருமாள் பாரபட்சம் காமிக்கிறான்றது இருக்கும். அப்ப எம்பெருமான் பாரபட்சம் அற்றவன் அப்படின்றது நன்றாக அறிவிக்கவே ஆழ்வார் நான்காவது வர்ணத்துல வந்து அவதாரம் பண்ணி, அப்ப நான்காவது வர்ணத்துல அவதாரம் பண்ணி அந்த வர்ணத்தையே உயர்த்தினவர் ஆழ்வார். அப்ப எப்படி உயர்த்தினர் அப்படின்னா, அனைவரும் பாகவதர்கள். வராக புராணத்துல ஒரு பிரமாணம், ஆஸ்போடயந்தி பிதரஹ பிரநிருத்தியந்தி பிதாமகாஹ வைஷ்ணவோன குலே ஜாத சரசந்தாரயிஷ்யத்தின் அந்த பிரமாணம். அதாவது மூதாதையர்கள்லாம் நம் குலத்தில் வைஷ்ணவனாக ஒருவன் பிறந்தால் துள்ளி குதித்து நடனமாடுகிறார்களாம். ஆஸ்போடயந்தி பிதரஹ பிரநிருத்தியந்தி பிதாமகாஹ, அதாவது முன்னோர்கள் அனைவரும் கொண்டாடுகிறார்களாம் வைஷ்ணவஹா, ஒரு வைஷ்ணவனான பாகவதன் நம் குலத்தில் பிறந்தானே அப்படின்னு. அதனாலதான் இங்க வந்து ஜாதி எல்லாம் இல்லாத அனைவரும் சரணாகதி பண்ணலாம்ன்றத சுவாமி தேசிகன் வலியுறுத்தினர். அப்ப ஜாதி எல்லாம் சரணாகதி பண்ண ஒரு தடையே கிடையாது. எம்பெருமான் திருவடியில அவனுடைய சொத்தாக இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவை சமர்ப்பித்தல் அப்படின்றத ஆச்சாரியர்கள் செய்து வைக்கின்றனர். இது ஆழ்வார் நமக்கு காண்பித்து கொடுத்த தனம். ஏன்னா இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்னா, சில பேர் மாத்திரம் சரணாகதி பண்ணி இருப்பார்கள், சில பேர் மாத்திரம் வேதம் மாத்திரம் தெரிஞ்சவா அவா மாத்திரம் பண்ணி அவா மட்டும் அடைந்திருக்கலாம், ஸ்திரீகள் அடைந்திருக்க முடியாது. இப்ப எவ்வளவு பெரிய உபகாரி இந்த ஆழ்வார் அப்படின்றது இதுல இருந்தே தெரியுது. அப்ப அனைவரும் பிரபத்தி சாஸ்திரத்தை அருளி இந்த பிரபத்தி சாஸ்திரத்தின் மூலம் அனைவரும் உய்ய வேண்டும்னு இதை தமிழ் பாஷையிலே அனுகிரகம் செய்து சாஸ்திரத்தில் பகவத் சாஸ்திரம்னு சொல்லக்கூடிய பாஞ்சராத்திரம், பாஞ்சராத்திரம்ன்றதுக்கு பகவத் சாஸ்திரம்னு ஒரு பேர், அந்த பகவத் சாஸ்திரத்துல எப்படி சொல்லிட்டோ அதுபடி அனுகிரகித்து இந்த ஒரு ஆச்சரியமான மனித குல வாழ்வுக்கு பிரபன்னர்கள் அனைவரும் கடை தேர வேண்டும்னு ஆழ்வார் பண்ண திருவாய்மொழிதான் நாம் இன்னைக்கு சரணாகதி பண்றதுக்கே காரணம். அப்ப இப்படிப்பட்ட எம்பெருமான் அவனுடைய திருப்பாதங்களில் நம் தலையை வைப்பதற்கு காரணமாக இருந்தவர் தந்தையன நின்ற தனி திருமால் தாளில் தலை வைத்தோம் ஷடகோபன் அருவினாலே. இப்ப கரெக்டா அன்வர்த்தம் ஆயிட்டு பாருங்க. அதாவது ஆழ்வார் தான் நான்காவது வர்ணத்துல அவதரிச்சதுனால அந்த வர்ணத்துல பிறந்தவாளுக்கும், அதாவது வேதத்திலேயே சொல்லும் பொழுது பாதோ பாதத்திலிருந்து சூத்ரன் அவதரிச்சான்னு சொல்றது. அப்ப அந்த வர்ணம் திருப்பாதத்திலிருந்து நேராக அவதரித்த வர்ணத்தவர். வர்ணாசிரம தர்மம் எம்பெருமானை ஆராதிக்க வந்தது. அதாவது எம்பெருமானை அவரவர்கள் தன் வர்ண தர்மங்களுக்கு உட்பட்டு ஆராதிக்க வேண்டும். பிராமணன் அவனுக்குரிய வேத கர்மாக்களை வைத்து எம்பெருமானை ஆராதிக்க வேண்டும். க்ஷத்திரியன் பிரஜா பரிபாலனங்கள் செய்ய வேண்டும். வைஷ்யன் அவனுக்குரிய காரியங்களை செய்ய வேண்டும். சூத்ரனானவன் அவனுக்குரிய காரியங்களை செய்து எம்பெருமானை மகிழ்விக்க வேண்டும். அப்ப எல்லாருக்கும் அவரவர்களுக்குரிய காரியம் இருக்கிறது. அதே போல மோட்சம் அடைவதற்கு வழியும் ஆழ்வார் காண்பித்துக் கொடுத்துள்ளார். அதாவது இகலோகத்துல அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்களை எம்பெருமான் வகுத்துள்ளார். அதே மாதிரி அவர்கள் மீட்சி இல்லா வாழ்ச்சியாம் வைகுந்த பெருநகர் அடையறதுக்கு என்ன வழி அப்படின்னா, எம்பெருமான் திருவடியில தங்களை ஆச்சாரியர்கள் மூலம் சரணாகதி செய்வதை நன்றாக வெளியிட்டு அருளினார் இந்த ஆழ்வார். அதனாலதான் ஆழ்வாரே அகலகில்லே நிறைவன்னு அலர்மேல் மங்கை உரைமாறுபான் நிகரில் புகழாய் உலகமோன்றுடையால் என்னைய ஆழ்வானே நிகரில் அமர முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்றில்ல அடியே உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனேன்னு இப்படி வந்து எம்பெருமானை நன்றாக வசீகரித்த இந்த ஆழ்வார் வெளியிட்டு அருளினார். சரி சுவாமி, இதெல்லாம் இருக்கட்டும், இந்த ஆச்சாரியர் அவரை ஸ்துதி பண்ணணும்னு எங்கேயாவது இருக்கா அப்படின்னா நிச்சிதமா இருக்கு. வேதத்துல ஆச்சாரிய தேவோ பவன்ற பிரமாணத்தை நீங்க எல்லாம் கேட்டிருப்பேன். அதை தவிர அர்ச்சனீயஸ்ட வந்தியஸ்ட கீர்த்தனீயஸ்ட சர்வதா, எப்பொழுதும் ஆச்சாரியனை ஸ்தோத்திரம் செய்து கொண்டே இருக்க வேண்டும், அவனை அர்ச்சனை செய்ய வேண்டும், வந்தனம் அவர்களை வணங்க வேண்டும், கீர்த்தனீயம், அவன் புகழ் பாட வேண்டும் சர்வதா எப்பொழுதும். தியாயேன் ஜபேனு நமேத்து பக்தியா, அதாவது அவரை தியானம் செய்ய வேண்டும். அதாவது ஆச்சாரியர்களை அவர்கள் தனியனை கொண்டு தியானம் செய்தால் நமக்கு நன்றாக அர்த்தங்கள் தேரும் என்றது பூர்வாச்சாரியர்களுடைய கருத்து. இப்ப நாம் ஒரு வேதாந்தம் கத்துக்கிறோம் அல்லது எம்பெருமானை பற்றிய பாசுரங்கள் நன்றாக கற்றுக்கொள்கிறோம், ஏதோ நிறைய கத்துக்கிறோம் எம்பெருமானை பத்தின விஷயம். எம்பெருமானை தவிர்த்த மற்ற விஷயங்கள்லாம் சொல்லல, எம்பெருமானை பற்றின விஷயங்கள்லாம் கத்துக்கும் பொழுது அந்த விஷயங்கள்லாம் நம்ம மனசுல நல்லா தங்கணும்னா அதுக்கு ஆச்சாரிய கட்டாட்சம் வேணும். ஆச்சாரிய கட்டாட்சத்தை இருந்ததுன்னா இந்த விஷயங்கள்லாம் நன்றாக மனதில் தேங்கி நிற்கும். அப்படி அவரை ஜபம் செய்ய வேண்டும். இப்படி ஆச்சாரியரை பல படியில நாம வந்து உபாசிக்க வேண்டும்னு மகாபாரத பிரமாணமானது சொல்கிறது. இப்படி ஆச்சாரியர்கள் கிட்ட எப்படி இருக்கணும்ன்றத திருதந்தாயிலும் தேவபிரானுடைய கரியகோல திருவுரு காண்பன்னான் பெரிய வன்குருகூர் நகர நம்பி காலுரியனான் அப்படின்னு. ஆழ்வார் பெற்ற நன்மை என்ன அப்படின்னா, இந்த இடத்துல ஆழ்வாரின்ற பண்ணக்கூடிய கைங்கரியத்தை பெற்ற மதுரகவி ஆழ்வார் அதையே தனக்கு பரம புருஷார்த்தமாக அறிந்தார். அப்ப அங்க பரமபதத்துக்கு போய் கிடைக்க வேண்டிய புருஷார்த்தம் இங்க நம்மாழ்வார் திருவடியிலேயே கிடைத்து விட்டது அப்படின்றது நல்லா தெரியும். இதே போல ராமாயணத்துல கூட ஒரு பிரமாணம் உண்டு, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச கதைதான். ராமாயணத்துல என்ன நடக்கிறது அப்படின்னா, தசரத மகாராஜா கிட்ட விஸ்வாமித்ரர் தன்னுடைய யாகத்தை காப்பதற்காக ராமலக்ஷ்மணர்களை யாச்சிக்கிறார். அப்ப அத கேட்ட உடனே ராமலக்ஷ்மணர்களை நைவ தாசியாமின்னு சொன்ன, அவர்களை தர முடியாது, ராமனை தர முடியாதுன்னு தசரதர் மறுத்த. அப்புறம் அவருக்கு மகாமுனிவரான விஸ்வாமித்திரருக்கு கோபம் வந்தது. அவர் வந்து இந்த விஷயங்கள்லாம் சொல்றாரு, இல்லப்பா எனக்கு இது வேணும், முன்னாடி நீ கொடுத்த சத்தியத்தை தவறலாமா அப்படின்னு எல்லாம் கேக்குற. அதுக்கப்புறம் கடைசியில வசிஷ்டர் குலகுரு, அதாவது இந்த ராம ரகுகுல தோன்றர்களுக்கு ஆச்சாரியர், ரகுவம்சம்னு சொல்லக்கூடிய இந்த ராமனுடைய வம்சத்திற்கு ஆச்சாரியர் யாரு அப்படின்னா வசிஷ்டர். அந்த வசிஷ்ட பகவான் என்ன சொல்ற, குருவின் வாசகம் கொண்டு கொற்றவன் திருவின் கேள்வனை கொணர்மின் சென்றன. அதாவது குருவோட வாசகத்தை கேட்டு, குருவோட வாசகம்னா ஆச்சாரியனுடைய சொல்லை கேட்ட அந்த கொற்றவன், கொற்றவனானவன் தசரதன், திருவின் கேள்வனை பிராட்டியோட சேர்ந்த எம்பெருமான் தான் திருவின் கேள்வனான ஸ்ரீராமன். அப்ப அந்த ராமனை கொணர்மின், ராமனை இங்க அழிச்சிட்டு வாங்கோ அப்படின்னு உத்தரவு போட்டான். அப்ப பாருங்க, இத்தனை நேரம் முடியாது முடியாது முடியாதுன்னு சொல்லி இந்த தசரதன் ஆச்சாரியனுடைய வார்த்தையை கேட்ட அடுத்த க்ஷணம் எம்பெருமானை கூப்பிட்டு வந்து விஸ்வாமித்திரர்கிட்ட கொடுத்து யாகத்தை ரட்சிக்க அனுப்பித்து வைத்தார். அப்ப எந்த அளவு ஆச்சாரியன் மேல அந்த மகாராஜாவுக்கு பிரதிபத்தி இருந்தது, அதாவது அந்த பக்தியானது எப்படி இருந்ததுன்றது நன்றாக காண்பிக்கப்படுகிறது. அது அதே போல எம்பெருமான் வந்து தந்தையிடம் வந்த உடனே அவர்களை பார்த்து தசரதர் சொல்றார், தந்தை நீ தன தாயும் நீ இவர்க்கு எந்தை தந்தன், அதாவது ராமன் கிட்ட சொல்றாரா, தந்தை நீ, அதாவது இந்த விஸ்வாமித்திரர் இருக்காரு இவர் தான் உனக்கு இனிமே அப்பா, தந்தை நீ தன தாயும் நீ, அதாவது அவர் தான் உனக்கு இனிமே தாயாராகவும் இருக்க போற. இப்படி எம்பெருமான எல்லாமுமா மாதா பிதா யுவதய ஸ்தனயா விபூதி சர்வம்ய தேவ நியமேன மகன்மயானாம் அப்படின்னு தசரதர்னாலேயே சக்கரவர்த்தி திருமகனுக்கு, சக்கரவர்த்தி திருமகன்னா ராமன், அந்த ராமனுக்கு நன்றாக ஆச்சாரிய பக்தியானது புகட்டப்பட்டது. இப்ப பாருங்க, எம்பெருமானே ஆச்சாரிய பக்தியில எப்படி இருந்திருக்கேன்றத, இதே மாதிரி கண்ணன் எம்பெருமான் எப்படி ஆச்சாரியர்கள்ட்ட இருந்தான்றத அடுத்த உபன்யாசத்துல நம்ம பார்க்க போறோம். இந்த உபன்யாசத்துல ராமாயணத்துல எப்படி எம்பெருமான் ஆச்சாரியன் சொல்லி கேட்டான்றது நன்றா தெரியுது. தன் தோப்பனாரே ஆச்சாரிய பக்தியை காண்பித்து நீ இந்த ஆச்சாரியரா இருக்கக்கூடியவர்கிட்ட எப்படி இருக்கணும்ன்றத காண்பித்த, இதையே இங்க ஆழ்வார் வெளியிட்டு அருமினார். இதுவே மதுரகவிகளுடைய இவர் சொல்லக்கூடிய விஷயம். அப்ப இந்த ஆச்சாரியர்கிட்ட நாம ஆச்சாரிய நிஷ்டையோட இருக்கணும் அப்படின்றது இங்க நன்றாக தெரியும். இந்த திருவாய்மொழியானது எப்படிப்பட்டது அப்படின்றதையும் நாம பார்க்கணும். ஏன்னா ஆழ்வாரை இவர் கொண்டாடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா திருவாய்மொழி. அந்த திருவாய்மொழி எப்படிப்பட்டது அப்படின்னா, இந்த வேதாந்தத்தை தெரிந்து கொள்வதற்கு வேதவியாச பகவான் வேதாந்தங்களின் கருத்தை வேதாந்த சூத்திரம் என்று செய்தருளினார். சூத்திரம்னா அது ஒரு ஒரு வரியில் இருக்கும். அந்த 545 சூத்திரங்களை செய்தருளினார் வேதவியாசர். அந்த வேதவியாச பகவான் செய்ததற்கு அது பின்னாடி பல பேர்னால நம்ம ராமானுஜர்னாலையும் ஸ்ரீபாஷ்யம் என்று அதற்கு பாஷ்யம் எல்லாம் இடப்பட்டது. சரி, ராமானுஜர் பாஷ்யம் இடுவதற்கு எது காரணமாக இருந்ததுன்னா திருவாய்மொழி தான் காரணமாக இருந்தது. அந்த வேதாந்த சூத்திரமானது 4 அத்தியாயங்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு அத்தியாயத்திலும் 4 பாதங்களாக பிரிக்கப்பட்டன. ஸ்ரீபாஷ்யம்ன்றது 4 அத்தியாயம், ஒரு ஒரு அத்தியாயத்துக்கும் 4 பாதம். அப்ப பாருங்க, மொத்தம் 16 பாதம் வரும். இந்த 16 பாதத்தின் அர்த்தம் திருவாய்மொழியின் முதல் 21 பாசுரங்களில் அடக்க பெற்று விட்டன அப்படின்னு சுவாமி தேசிகன் ஆச்சரியமாக சொல்ற. ஆதௌ சாரீரக அர்த்த கிரமமிக விம கிரமமிக, அதாவது சாரீரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேதாந்த சாஸ்திரத்தின் கருத்துக்களை கிரமமிக கிரமேண தன்னுடைய பிரபந்தத்தில் ஆழ்வார் 21 பாசுரங்களில் வெளியிட்டு அருளினார் அப்படின்னு சொல்றது. ஆதௌ சாரீரக அர்த்த கிரமமிக விஷதம் விம்சதிர் பக்தி சாக்ரா சங்கேபோ. அதாவது இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் நாம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த 21 பாசுரங்கள் முதலில் இருக்கின்றன திருவாய்மொழியில, உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் வீடுமென் முற்றவும் வீடு செய்துன்ற இந்த 20 பாசுரம், பத்துடைய அடியவர் கடியவன், இந்த 21 பாசுரங்கள்ல இந்த 16 பாதங்கள்ல சொல்லப்பட்ட விஷயம், அதாவது 4 அத்தியாயங்கள்ல முதல் அத்தியாயம் எம்பெருமானே முழுவதற் காரணம்னு சொல்லக்கூடிய காரணம், அதாவது காரணம் அப்படின்னு எம்பெருமானே முழுவதற் காரணம்னு சொல்லக்கூடிய அத்தியாயம், இரண்டாவது அத்தியாயம் அவிரோத அத்தியாயம், அவிரோதம்னு சொல்லக்கூடியது எம்பெருமான் இந்த ஜகத்காரணம் இல்லை, இந்த உலகிற்கெல்லாம் காரணம் கிடையாது அப்படின்றத எந்த பிரமாணங்களை கொண்டும் மறுக்க முடியாமை அப்படின்றதும், மற்ற பாஷ்ய குதிருஷ்டி மதங்கள்லாம் அதாவது வேதத்திற்கு தவறாக பொருள் கூறும் மதங்களும் யாராலையும் இதை மறுக்க முடியாதுன்றத இரண்டாவது பாதத்திலும், மூன்றாவது பாதத்தில் எம்பெருமானை அடைவதற்கு வழி அந்த பக்தி யோகம்ன்றதையும் அதிலேயே சரணாகத்தியை பத்தியும், நான்காவது பாதத்தில் எம்பெருமானை அடைந்தால் வரக்கூடிய வைகுண்ட பலனையும், அதாவது அங்க செய்யக்கூடிய கைங்கரியத்தையும் பத்தி 4 அத்தியாயங்கள்ல விசதேன சொல்லப்பட்டது. அதை தன்னுடைய 20 பாசுரம் முதல் 20 பாசுரத்திலேயே ஆழ்வார் வெளியிட்டு அருளினார் அப்படின்னு சுவாமி தேசிகன் திரவிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளியில ஆதவ் சாரீரகார்த்த கிரமமிக விசதம் விம்சதிஹி பக்தி சாத்திரா, அதாவது தன்னுடைய 20 ஸ்லோகத்திலேயே அதை எல்லாத்தையும் சொல்லிவிட்டார்ன்றது அழகா சாய்க்கிறார். அப்ப திருவாய்மொழியினுடைய பிரபாவம் எத்தகையது அப்படின்றது இங்க நல்லா தெரியும். இப்படிப்பட்ட ஆழ்வார் நமக்கெல்லாம் எப்படி உபகாரம் பண்ணியிருக்கார் அப்படின்றத ஆண்டாள் வந்து ஆழ்வாரை வந்து ஸ்தோத்திரம் பண்றார். ஆண்டாள் வந்து ஒவ்வொரு ஆழ்வாரை எழுப்புற மாதிரி ஸ்ரீமத் திருக்குழந்தை ஆண்டவன் ஒரு நிர்வாகத்தை சாய்ச்சாலும் திருப்பாவைக்கு, அதுல நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்ற துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியனார் பண்டொருநாள் கூற்றத்தின் வாய்விழுந்த கும்பகரணனும் தோற்று முனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திறவேலோர் எம்பாவாய் அப்படின்ற பாசுரத்துல நம்மாழ்வாரை எழுப்பக்கூடிய விதமாக ஸ்ரீமத் திருக்குழந்தை ஆண்டவன் சாய்ச்சாகும். அதுல நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய், நோற்று அப்படின்னா இந்த சரணாகதியாகிற பிரபத்தியை நோற்று அப்படின்றத பொருள் கொள்ள வரட்டும். சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய்ன்றது இந்த சாதாரண ஸ்வர்க்கத்தை எடுத்துக்கூடாது. இந்திரன் வாழ ஸ்வர்க்கம் எல்லாம் ஸ்வர்க்கமே இல்லை, அந்த ஸ்வர்க்கம் எல்லாம் மிகவும் சிறிது காலம் இருப்பதும் அல்ப சுகம். அதனாலதான் ஆழ்வார் காய்க்கும் பொழுது அற்பசாரங்கள் அவை சுவை தகன்றொழிந்தேன் அப்படின்ற. அப்ப இது அல்பமானது, இந்த அல்பமான ஸ்வர்க்கத்தை வந்து ஆழ்வார் சொல்லல, ஆண்டாளும் அதையே சொல்லல. ஆண்டாள் சொன்ன ஸ்வர்க்கம் எதுன்னா பகவத் அனுபவம், பகவத் அனுபவமான ஸ்வர்க்கம். அப்ப இந்த இடத்துல சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாயின்னு நம்மாழ்வார சொல்லும் பொழுது பகவத் அனுபவத்துல திளைத்த நம்மாழ்வார சொல்றது. அதனாலதான் திருக்குறுகை பிரான் பிள்ளான்ற ஆச்சாரியன் சொல்லும் பொழுது ஆழ்வார் தாம் அனுபவித்தபடியே பேசுகிறார் அப்படின்னு சாட்சியம். ஆழ்வார் எப்படி எம்பெருமானை பகவத் அனுபவம் செய்தாரோ அந்த அனுபவம் படியே ஆழ்வார் பேசுவதாக திருக்குறுகை பிரான் பிள்ளான்ற ஆச்சாரியன் இந்த திருவாய்மொழிக்கு ராமானுசர் சொன்னபடி ஒரு வியாக்கியானம் இட்டு அருளினார். அவருடைய ஞான புத்திரர், ராமானுசருடைய ஞான புத்திரர் திருக்குறுகை திரான் பிள்ளான். அந்த பிள்ளான் வந்து வியாக்கியானம் இட்டு அருளும் பொழுது ஆழ்வார் தாம் அனுபவித்தபடியே பேசுகிறார் அப்படின்னு போட்டார். எப்படி அனுபவிச்சார் எம்பெருமான அப்படின்னா, எம்பெருமான நிர்குணமா அனுபவிக்கல, குண நிர்குணம்னு ஒன்னு கிடையவே கிடையாது. அப்படி ஆழ்வார் அனுபவிக்கல, எல்லா குணத்தோடையும் சேர்ந்து குண கணௌக மகார்ணவம், அதாவது குணக்கூட்டங்களின் ஒரு இருப்பிடமா இருக்கக்கூடிய எம்பெருமான், ஞான பலேஸ்வரி, வீரிய சக்தி, தேஜஸ், கௌசல்ய, வாத்சல்ய, மார்தவ, ஆர்ஜவ, சௌஹார்த, சாமிய, காருண்யாதி பற்பல குணங்கள், அந்த குணக்கூட்டமா இருக்கக்கூடிய எம்பெருமானையும், வைகுண்டத்தில் எழுதியிருக்கிற அந்த எம்பெருமான், பிராட்டிமார்களோடு எழுதியிருக்கிற எம்பெருமான், ஆச்சரியமான இந்த உபய விபூதி, அதாவது லீலா விபூதி, நித்திய விபூத்தின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ வைகுண்ட கலங்கா பெருநகரையும், அதே நேரத்தில் இந்த பிரகிருதி லோகத்தையும் இரண்டையும் படைத்த எம்பெருமானை அனுபவிக்கிறார்னு பிள்ளான் சாய்ச்சர். அப்ப எப்படிப்பட்ட ஆழ்வார் நமக்கு கிடைச்சிருக்கன்றதை இதிலிருந்து நீங்க பார்க்கலாம். இப்ப ஆண்டாள் என்ன சொல்றா பாருங்க, சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய், சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய்ன்றது பகவத் அனுபவத்திலே திளைக்கின்றவர். அம்மனாய் அப்படின்றது சுவாமினியாய், மற்ற ஆழ்வார்க்கெல்லாம் இவர் சுவாமினியா இருக்காராம். எப்படி இவர் இருக்கார் அப்படின்னா, மற்ற ஆழ்வார்கள்லாம் இவருக்கு அவயவ பூதர்கள், இவர் அவருக்கு அவயவியா இருக்க, அதாவது மற்ற ஆழ்வார்களுக்கெல்லாம் உடம்பா இருப்பவர் இவர், மற்ற ஆழ்வார்கள் அங்கங்களாக இருப்பவர்கள். அப்ப இந்த நம்மாழ்வாருடைய பகவத் அனுபவத்தின் வெளிப்பாடாகத்தான் இங்க அம்மனாய் அப்படின்னு பதத்தை ஆண்டாள் சேர்த்தார். மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். இப்ப இந்த நம்மாழ்வாரை எழுப்பக்கூடிய பாசுரத்துல முதல்லயே நோற்று சுவர்க்கம்னு பிரபத்தியை தான் ஆண்டாள் சொன்னார். நோற்று அப்படின்னா பிரபத்தி. இப்ப பிரபத்தியை வெளியிட்ட இந்த ஆழ்வாரனுடைய பிரபாவத்தை ஆண்டாள் இப்படி சொன்ன பிரகாரமும், அதே போல இந்த வம்சத்துல அவதாரம் பண்ண ஆழ்வாரானவர், அதாவது நான்காவது வர்ணத்துல ஆழ்வார் அவதாரம் பண்ணி அந்த வர்ணத்திற்கு பெருமை சேர்த்தது மட்டுமல்லாமல், அனைவரும் சரணாகதி பண்ணலாம்ன்ற சரணாகதி சாஸ்திரத்தை சுலபமா வெளியிட்டு அருளின உபகாரத்தினாலேயும் தான் மதுர கவி ஆழ்வார் இங்க இப்படி சொல்லியிருக்க. ஆண்டாள் அனுபவிச்சதை நாம பூர்ணமா இன்னும் அனுபவிக்கல, நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் வரைக்கும் தான் பார்த்திருக்கோம். அதாவது பிரபத்தி சாஸ்திரத்தை நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய்ன்றதுனால பகவத் அனுபவத்திலேயே திளைத்த இந்த ஆழ்வார்ன்றது நன்னா தெரியாது. அதனாலதான் உயர்வர உயர்நலம் உடையவன் அப்படின்னு அனைத்து குணநலன்களையும் முதல்லயே அனுபவிச்சா ஆண்டாள். இன்னும் ஆண்டாளுடைய அனுபவம் முடியல, இங்க ஒரே ஒரு வரிதான் ஆண்டாளுக்கு சொல்லியிருக்கேன். இனிமே வர வர ஆண்டாளுடைய மற்றைய ஏனைய இந்த பாசுரத்தின் வரிகள் நம்மாழ்வாருடைய எப்படி சங்கதமாறுதுன்றதையும், அதே போல இன்னைக்கு ஆச்சாரிய நிஷ்டை எப்படி இருக்க வேண்டும், அதாவது ஆச்சாரியன்ட்ட அவரை நாம அர்ச்சிக்கணும், அவரை நாம ஸ்தோத்திரம் பண்ணணும், அவரையே எப்பொழுதும் தியானம் பண்ண வேண்டும்ன்ற அர்த்தங்களையும், மதுரகவி ஆழ்வார் ஆச்சாரியனை பத்தி காண்பித்தது ஆச்சாரியனை அடைந்தால் அவர் எம்பெருமானை அடைய பண்ணுவார்ன்ற இந்த ரகசியம். அதாவது எல்லாரும் என்ன நினைப்பானா, சுவாமி மதுரவி ஆழ்வார் எம்பெருமானை அடையாமல் ஆச்சாரியனை மட்டுமே அடைந்திருக்கார் அப்படின்னா, இல்ல இல்ல, ஆச்சாரியனை அடைந்தால் அவர் எம்பெருமான் திருவடிகளில் நம்மை சரியாக சேர்ப்பிப்பார் அப்படின்றத காண்பித்து ஆச்சாரிய நிஷ்டையை காண்பித்தார். இந்த ஆச்சாரிய நிஷ்டையை பத்தி இன்னும் தீர்க்கமா சொல்லணும், இதை அடுத்த பாசுரத்திலையும் அடுத்த ஸ்லோகத்திலையும், அதாவது இன்னைக்கு திரிதந்தாகிலும் தேவபிரானுடையின்ற ஸ்லோகத்தை பார்த்தோம், அடுத்தது அண்மையால் மிக்க நான்மறையாளர்கள் அப்படின்ற ஸ்லோகத்து மூலமா பாசுரத்து மூலமாகவும், அதே மாதிரி சுவாமி தேசிகன் பாதுகா சகஸ்திரத்துல இன்னைக்கு ஆழ்வார் அவதாரம் பண்ணதுக்கு முக்கிய காரணம் அனைவரும் உஜ்ஜீவிக்க வேணும் அப்படின்ற அந்த அந்தனர் அந்தியர் எல்லையில் நின்ற அனைத்துலகம்ன்ற அந்த சுவாமி தேசிகனுடைய வரிகளை பாதுகா சகஸ்திரத்திலையும் சுவாமி காண்பித்த பிரகாரத்தையும் இன்னைக்கு அனுபவிச்சோம். அடுத்தது ஆழ்வாருடைய பெருமையை வந்து அடுத்த உபன்யாசத்துல வந்து விஷயங்களா வந்து ஆழ்வார் எப்படி வந்து இந்த அனுகிரகத்தை செய்தார்ன்றத நம்ம பார்க்க போறோம். இதற்கு முன்னாடி மூணு விஷயங்கள் நாம இப்ப இன்னி வரைக்கும் பார்த்திருக்கோம். முதல் விஷயம் எம்பெருமானை ரட்சித்தது, இரண்டாவது விஷயம் பிரமாணங்களை ஆழ்வார் ரட்சித்தது, இன்றைக்கு மூன்றாவது இந்த ஆத்மாவையே ஆழ்வார் ரட்சிச்சார். ஏன்னா இந்த ஆத்மாவை சரியான முறையில் எம்பெருமான் திருவடிகளில் சேர்க்க சரணாகதி ஒன்றே உபாயம் அப்படின்றத நன்றாக காட்டி அருளினார் அப்படின்றத சொல்லிட்டு, விதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.